வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு 3/8/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. நேற்றைய பதிவில் தமிழர் வேளாண்மையின் மிக சிறந்த சிறப்பு என்னன்னு கேட்டாக்கா, தமிழ் உழவங்கிறவன் ஒரு மன்னனை விடவும், உயிர் காக்கின்ற மருத்துவனை விடவும், கொடுக்கின்ற தன்மை மட்டுமே அறிய தகுந்த ஒருவனாகவும், அவன் இறந்ததே இல்லை, அதாவது அவன் பிச்சை எடுத்ததே இல்லை, பிச்சை போட்டு மட்டுமே பழகியவன். துறவிகளுக்கும் கூட உழவன் கை மடங்கிவிட்டால் துறவிகளுக்கும் துறவு நிலை உறுதியில்லை என்கிறான் திருவள்ளுவன். உழவினார் கை மடங்கி நில்லை, அப்படின்னு சொல்கிறான். விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை, உழவினார் கை மடங்கின் இல்லை, விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. ஆசைப்படுறதே கிடையாது, நான் ஆசையெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்கிற துறவிக்கு கூட உழவன் கையை மடக்கிட்டா உணவுங்கிற ஒன்று அவனுக்கு இல்லாமல் போயிடும், அது இல்லாட்டின்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லைங்கிறான். அதுபோலவே இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார், கரவாது கை செய்து ஊன் மாலையவர். பசி அறக்கம் வந்து உயிர்களை கொடுமைப்படுத்தும் போது, அந்த பசி அறக்கன் பசி வந்து உயிர்களை வருத்தும் பொழுது, உயிர்களை அழிக்க பசி முற்படும் பொழுது, உயிர்களை அழிக்கின்ற தருணத்தை நோக்கி, அழிக்கின்ற இடத்தை நோக்கி பசி செல்லும் பொழுது, அந்த பசியை எதிர்க்கின்ற வீரனாக அந்த உயிரை உருமாற்றி அந்த உயிருக்கு உணவளித்து, அந்த உயிருக்கு தேவையான நீரழித்து உணவளித்து அனைத்தையும் அழித்து, அந்த உயிருக்கு பசியரக்கனை எதிர்த்து வெற்றி வாகை சூட வைக்கின்ற அந்த வெற்றி மாலையை ஊன் மாலையாகவே, ஊன் மாலைன்னா தெரியுது அவங்களுக்கு, எலும்பு தசை ரத்தம் இந்த மூணு சேர்ந்தது தான் ஊன் இல்லையா, நம்ம உடம்பு தான். பசியை எதிர்த்து தான் நம்ம உடம்பு இவ்வளோ பெருசாக வளருது இல்லையா, பசியை கடந்து தான் உடம்பு வளருது, பசி அழிச்சிருந்தால் நம்ம உடம்பு அழிஞ்சு போயிடுவோம். இந்த மாதிரி ஊன் மாலையை வாழ்நாள் முழுவதும் சொல்லாமலே அவன் கைகள் செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான் திருவள்ளுவன். கரவாது கை செய்து ஊன் மாலை அவர், அந்த மாலையே அவன்தான். நம்ம உடம்பு உலகத்தில் உள்ளவர்களுடைய உடல், அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உடல் உற்பத்தி ஆவதற்கு, அந்த உடல் உருவாவதற்கு காரணமாக அந்த உழவனுடைய கைகளே இருந்திருக்கின்றன. மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாவதற்கு, உயிர்கள் தங்குவதற்கு காரணமாக உழவன் இருக்கின்றான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார், கரவாது கை செய்து ஊன் மாலையவர். அவன் கை தான் எல்லாருடைய உடம்பையும் செய்கின்ற அந்த அந்த மிக உயர்ந்த அந்த ஊன், அந்த மாமிசம், அந்த நம்ம எல்லாரும் கவர்ச்சியில் மயங்கி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கவர்ச்சியில் மயங்கி, அழகில் மயங்கி, இன்பத்தில் மயங்கி அனுபவிக்கிறோமே, அந்த உடலை உருவாக்குகின்ற கைகளை அந்த உழவனுடைய கைகளே செய்கின்றன. அதை அவன் ஒருபோதும், இந்த உடல் என்னால் செய்யப்பட்டது, உன்னுடைய உயிர் தங்கியிருக்கின்ற இந்த உடல் என்னால் செய்யப்பட்டது, நீ உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த உடல், அந்த ஊன் என்னால் உற்பத்தி செய்யப்படுகின்றது, என்னால் பாதுகாக்கப்படுகின்றது, என்னால் தான் உனக்கு பசியரக்கனுக்கு எதிரான வெற்றி மாலையாக அணிவிக்கப்பட்டது என்று அவன் ஒருபோதும் யாரிடத்தும் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டதே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். கரவாதுன்னா சொல்லவே சொல்லாதில்லை, கரவாது கை செய்து, அவன் கைகள் செய்து கொண்டு இருக்கின்றன, அந்த வெற்றி மாலையை செய்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான் திருவள்ளுவன். அப்படி வந்து உழவன் என்ன தான் செஞ்சான், அது உண்மையிலேயே இது வந்து உண்மையாக பொய்யா, திருவள்ளுவன் சொன்னது உண்மையாக பொய்யா, மிகைப்படுத்துதலாது அப்படின்னா மிகைப்படுத்தலே இல்லை. உலகத்தில் எந்த மொழியிலுமே, எந்த மொழியிலுமே வேளாண்மை பற்றிய சரியான திட்ட வரையறையே கிடையாது. திட்ட வரையறைன்னா இயற்கைன்னு சொல்லுவாங்க அல்லது செயற்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் கடந்தது தமிழர் வேளாண்மை, இயற்கையையும் கடந்தது, செயற்கையையும் கடந்தது. இந்த இடம் சரியாக புரியணும், இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்பவும் கேட்கலாம். இவன் இயற்கையில் பிறந்த ஒருவன் இயற்கையை கடந்து தானே செயற்கையாக மாறி நின்று இயற்கையை வலுப்படுத்தி இயற்கையை வகைப்படுத்தி இயற்கையின் எச்சங்களை கழிவுகளை அகற்றி அதை மிக உயர்ந்த நுகர்வு பொருளாக மாற்றி உயிரியலுக்கு மெய்யியலுக்கு வழிவகுத்த ஒரு ஆற்றல் தமிழனுடைய வேளாண்மையில் இருக்கிறது. அதுதான், அதனால தான் தமிழில் மட்டும்தான் இதை ஒரு தெளிவான திட்ட வரையறை, உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத வரையறை தமிழில் மட்டும்தான் இருக்குது. அதுதான் மருதம் என்ற திணையாக வருகிறது. பூமியை ஐந்தாக, இந்த கோளை ஐந்தாக பிரித்த தமிழர்கள் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கடல்களை ஒரு பிரிவாகவும், மலைகளை ஒரு பிரிவாகவும், உலகத்தில் உள்ள காடுகளையெல்லாம் ஒரு பிரிவாகவும், உலகத்தில் உள்ள பாலைவனங்களையெல்லாம் ஒரு பிரிவாகவும் பிரித்த தமிழர்கள் உலகத்தில் தாங்களால் செயற்கையாக செய்யப்படுகின்ற மருத நிலத்தை ஒரு பிரிவாக பிரித்தார்கள். இந்த மருதம் நிலம்தான் வேளாண்மைக்கு உயிராகவும் இயற்கையின் பாதுகாவலனாகவும் இயற்கையின் அழியாத்தன்மைக்கு தானே அரணாகவும் இயற்கையை தானே முன்னின்று காப்பதாகவும் அந்த இயற்கையையே எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் மாற்றி எல்லா உயிர்களையும் தாங்குகின்ற, எல்லா உயிர்களையும் பாதுகாக்கின்ற தாயாகவும் மாற்றி இயற்கையை இயற்கைக்கே பரிசீலித்து தான் செயற்கையாக நின்ற ஒரு திணை மருதத்திணை. அதுதான் வயலும் வயல் சார்ந்த இடமும். அதை நன்செய் என்றும் புன்செய் என்றும் பிரித்தார்கள். நஞ்சை என்பது நீரை தேக்கி வைத்து கொள்வது, புன்செய் என்பது நீரை உறிஞ்சியது போக மிகுதியான நீரை வெளியேற்றி விடுவது. இதுதான் அந்த திணை. இதனுடைய செயல்பாடுகளும் கூறுகளும் என்ன? தமிழர் வாழாண்மையில் முழுமையான தன்னிறைவான தற்சார்பு என்பதை கடந்து பூமியில் உள்ள அனைத்திற்கும் சேர்ந்த, பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சேர்ந்த வேளாண்மை வருகிறது என்பதே தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. தற்சார்பு என்பது தனக்கு மட்டுமே வேண்டியதை செய்து கொள்வது. ஆனால் ஒரு மன்னன் ஒரு நாட்டில் உள்ள எல்லாருக்குமாக செய்வான். ஒரு மன்னன் ஒரு பல தேசங்களுக்கு சேர்ந்து செய்பவன் மாமன்னன், ஒட்டுமொத்த பூமிக்குமே சேர்த்து எல்லாருக்குமாக உற்பத்தி செய்பவன் உழவன், தமிழ் உழவன். ஒட்டுமொத்த பூமிக்காகவே சேர்த்து எல்லோருக்குமாக உழைத்தவன் தமிழ் உழவன். அதனால தான் இது தற்சார்பு வேளாண்மையை கடந்தது, இயற்கை வேளாண்மையை பாதுகாத்தது, தன்னை காத்துக்கொள்வதோடு தன்னை சார்ந்திருக்கின்ற மனிதர்களையும் பூமியையும் இயற்கையையும் எல்லாவற்றையும் காத்து நிற்பது தமிழர் வேளாண்மை. தொடர்ந்து நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.